பஞ்சாட்சரமிதம் புண்ணியம் எப்படே சிவசன்னிதோ சிவலோகமவாப்னோதி சிவேன சஹமோததே. சிவம் சிவகரம் சாந்தம் சிவாத்மானம் சிவோத்தமம் சிவமார்க பிரணேதாரம் பிரணமாமி சதாசிவம். பிரணமாமி சதாசிவம் பிரணமாமி சதாசிவம்.